രാമാനുജതയ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുതപദാം ഭുജൈഗ്മരുഗ്മവ്യാമോഹരസ്തരിതരാണി ത്രിണായമേണ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവരയസ്തനയാവിഭൂതിസർവേവനിയമേണ മദന്വയാമാദ്യസ്തനക്കുളപതേരുകുളാഭിരാമം ശ്രീമത്തദംഗേകളം പ്രണമാമി മൂർധന ഭൂതം സരസ്തമകഥാഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രീരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യോരിയോ മേ സന്നിധത്താം സദാകൃതി യോന്തപ്രവിശ്യമോ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യഖില ശക്തിജലസ്വതാം ന അന്യാ സഹസ്രചരണശ്രവണത്വകാരി പ്രാണാന്നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദാഹമൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീമന്നൂത്രരംഗനാഥിത്രാലബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂത്രലക്ഷ്മണാരിത്രാ സംപ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്ദ്രസുധാ ലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂത്ര വാഗതീശമിനം ഭക്ത്യാ ശ്രയാ മോഗുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രഹയാസ്യ പദസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം ശ്രീമതേ ശ്രീലക്ഷ്മീവദനജീവ്യപാദുക്കാ സേവക ശ്രീമദ് അഭിനവ വാഗീശ ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്ര പരകാല യതീന്ദ്ര മഹാരേശികായ നമഃ നീലാതുംഗസ്തനഗിരിതടീ ശുദ്ധമുദ്ബോധ്യ കൃത്സ്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഭയന്തി സ്വോച്ചിഷ്ടായാം സദിനകരിത്യം യാപലാകൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദാതസ്യൈ നമൈലമിദം ഭൂയേ വാസ്തു ഭൂയഃ അന്നവയർപ്പുതുവൈ ആണ്ടാൽ അരങ്കർക്ക് പണ്ട് ജെരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തൊടർകുടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുളവല്ല പൽവലയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെണ്ണ വിരി എണ്ണയും മാറ്റം നാം കടവാവണ്ണമേ നൽക സഭായ നമഃ പതിമൂന്നാവത് പാസുരം ഉള്ളിൻവായ് കീണ്ടാനൈ പൊല്ലാ അരക്കனை அப்படினு சொல்லக்கூடிய பாசுரம் புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்னு முதல்ல இருக்கவா சொன்னா பின்னாடி இருந்தவா பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகான பாசுரம் விசேஷமான அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு இன்னொன்னு ஒண்ணு கலவை பாயக்கூடிய ஒரு பாசுரம் புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு நடுவில் எங்கேயும் வருது அப்ப புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் நமக்கு சமயம் சரியில்லைன்னா கூட புத்தி ஒரு சலித்துருத்தினா கூட ஆறாவது பாசுரத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம் அதனால புல்லின் வாய் கீண்டவன் யாரு கிருஷ்ணன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற புல்லின் வாய் கீண்டானை பொல்லா ஹரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக்கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய் புல்லின் வாய் கீண்டானை புல்லின் வாய் கீண்டவன் கிருஷ்ணன் அப்படின்னு இங்க பகாசுர விருத்தாந்தமானது சொல்லப்படுறது பகன் ஒருத்தன் அவன் கொக்கு வடிவில் வந்தான் அந்த அசுரனுடைய வாய கிழித்தவன் பரமாத்மா கிருஷ்ணன் அழகா ஒன்று சொல்லுவா பகவிருத்தி மார்ஜார விருத்தி பிடால விருத்தி அப்படின்னு சொல்லுவா கொக்க போல உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசி ஏமாற்றக்கூடியவர்கள் பூனையை போல ஏமாற்றக்கூடியவர்கள் கர்மாவை விட்டவர்கள் இப்படியெல்லாம் இவாளோட பேச்சையே வச்சுக்காத அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பேச்சு வச்சுக்கிறது மாத்திரம் இல்ல கிட்ட கூட போகக்கூடாது கர்மாவை விட்டவனுடையன்னு சொல்லக்கூடிய சொல்றது சாஸ்திரம் கொக்கு போல ஏமாத்தக்கூடியவாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் பக தபஸ் அப்படின்னு ஒன்னு சொல்றா. கொக்கு ஒரு காலை உள்ள வச்சுட்டு ஒரு காலை மேல வச்சுட்டு தபஸ் பண்ணுமா, அப்படி வெள்ளவெளேன்னு வாய்க்காலில் நிக்கிறத பார்த்தா என்ன பரம அமைதியா நிக்கிறது பத்தியா, பரம ஏகாந்தியாக தியானம் பண்றது பார்த்தியா அப்படின்னு நமக்கு தோணும். எதுக்காக இந்த தபஸ் அப்படின்னா ஒரே ஏமாத்தம். ஏன்னா சின்ன மீன்கள் போகட்டோன்னு ஒற்றுமா, பெரிய மீன்கள் வர வரைக்கும் காத்துட்டே இருக்குமா, சின்ன மீன்களை சாப்பிடாது அது. ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை, ரொம்ப பிரசித்தமான வார்த்தை, இது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இந்த வார்த்தை. இதே போல பூனை பதுங்கி பதுங்கி வரும், எதுக்கு வருதுன்னு பார்த்தால் ஏமாத்திட்டு பாலை சாப்பிட்டு போயிடும். பூனையை பார்த்தா அது ஒரு நிமிஷம் கூட வெறுமனே இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கும். நன்னா பாத்துக்கோ, பூனைக்கு பசு கட்டிருக்க இடமும் தெரியாது, ஒரு நாளும் அது பசுவை பார்த்ததும் இல்லை. பூனை எங்கேயாவது போய் பசுக்கு புல்லு போட்டிருக்கா, போட்டதும் இல்லை. ஆனா பூனை பால் சாப்பிடாத நாளுன்றது கிடையவே கிடையாது, நித்தியம் பால் சாப்பிடுறது, நித்தியம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்படி பூனை பதுங்கி பதுங்கி பதுங்கி ஒரு மாதிரி வஞ்சனை பண்ணி சாட்டுறோன்னு சொல்றா, அது கூடவே கூடாது. கர்மாவை விட்டவன் பாஷாண்டி, வர்ணாசிரம தர்மத்தை துளி கூட செய்யாதவன் விட்டவன், அவனை சௌக்கியமானு கூட நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவனை சௌக்கியமானு கேட்டால் நாம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். இது விஷ்ணு புராணத்தில் ரொம்ப அழகா ஒரு கதையும் சொல்லியிருக்கான். முன்னாடி காலத்துல சத்ததனு அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான், அவனுடைய தர்ம பத்னி சைபேய் அப்படின்னு பேரு. ரெண்டு பேரும் உத்தமமான தர்மத்தெல்லாம் அனுஷ்டிச்சாள். ஏகாதசி அன்னைக்கு ஒரு நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரா, எதிர ஒருத்தன் வரான் கர்ம பிரஷ்டன் பாஷாண்டி. அவன் யாரு அப்படின்னா சததனுக்கு வில் வித்த கத்து கொடுத்த ஆச்சாரியனுடைய ஸ்நேகிதன் அவன். அதனால சததனு அவனை பார்த்து என்ன பண்றான், சௌக்கியமா அப்படின்னு கேக்குறான். அவனை கேட்ட அடுத்த நிமிஷம் அவனும் சௌக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டான். மகாராணி சைபிய ரொம்ப புத்திசாலி, சாஸ்திரம் தெரிஞ்சவோ, அவ என்ன பண்றா, சூரியனை பார்க்கறா கர்ம பிரட்டனை பார்த்த தோஷத்துக்காக. பூமியை பார்த்தா சூரியனை பார்க்கறா, அவ எத்தையோ பிராயசித்தம் பண்ணிட்டா. ஆனா அந்த சத்ததனுன்ற ராஜா எந்த பிராயசித்தமும் பண்ணவே இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சு அவன் அப்படியே மாண்டு போயிட்டான். அந்த காலத்திலாம் உடன்கட்டை ஏற பழக்கம்னு ஒண்ணு, அதனால சைபியையும் உடன்கட்டை ஏறிட்டான். அடுத்த ஜென்மால சைபிய காசிராஜனுக்கு பெண்ணா சுமதின்ற ஒரு பெயரோட பிறந்தா. பதிவிரத்தியானபடினால மகாபதிவிரத்தியானபடினால ஜென்மாந்தரத்துல தம் பர்த்தா எங்க பிறந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி அவளுக்கு இருந்தது. சரி, எங்க பிறந்திருக்கான்னு பார்த்தா ஜம்பு மார்க்கம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல பெரிய காட்டுல ஒரு புதருக்குள்ள நரியா குள நரியா பறந்திருந்தான். யாரு, சததனு மகாராஜா. பெரிய சக்கரவர்த்திக்கு இப்படிப்பட்ட குள்ள நரி ஜென்மாவா அப்படின்னு நினைச்சு இந்த காசிராஜுக்கு ராஜனுக்கு பெண்ணா பிறந்த அந்த சுமதி அவனிடத்துல போய் நரியினிடத்துல தந்தையுடைய ஒரு ஒத்தாசையினால காசிராஜனுடைய ஒரு ஒத்தாசையினால நதியினிடத்துல நரியினிடத்துல போய் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ற. அப்போ நரிக்கும் அந்த ஜென்மாந்திர வாசனை இருக்கு, அதனால அது தெரிஞ்சிருத்து, பூர்வ ஸ்மிருதியானது வந்துருத்து. அப்போ உடனேவே ஆகாரமே இல்லாம பிராணனை உற்றுத்து நரி. அதே காட்டுல கொக்கா பறக்கிறது. கொக்கு கிட்ட போய் சொல்ற, கொக்கும் பிராணனை விட்டுருத்து. மறுபடியும் அதே காட்டுல ஓனானா பறக்கிறான். ஓனா கிட்ட போய் சொல்ற, ஓனாயும் சரீரத்தை பிராணனை விட்டுருத்து. சென்னாயா பறக்கிறான். சென்னாய் கிட்ட போய் சொல்றான், சென்னாயும் சரீரத்தை பிராணனை விட்டுருத்து. காக்க கிட்ட போய் சொல்ற, ஏ காகமே, நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி பறந்திருக்கீங்க, நீங்க பலி புக்கா இருந்திருக்கீங்க. பலினா கப்பம்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு அன்ன பலி சாப்பிடுற காக்காயா இருக்கீங்களே, பலியை பெற்றுக்கொள்வதாகத்தான் நீங்க ராஜாவா இருந்தீங்க. இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காக்கையும் உடனே பிராணனை விட்டுருத்து. மயிலா பிறந்தா, மயில எடுத்துட்டு மிதிலா நகரத்துல ஜனக மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்றான். அந்த இடத்துக்கு மயில அழிச்சுண்டாவ போறான். பூர்ணாகுதி பண்ணி சேவிச்சுட்டு அவபிரத ஸ்நானம் பண்ற. அப்ப அந்த அவபிரத ஸ்நானத்துல இவளும் கலந்துக்கிறா. அப்போ மயிலையும் சேர்த்து ஸ்நானம் பண்ண வைக்கிறா. அப்போ மயில் மாண்டு போய் ஜனக சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையா பிறந்தது. பிள்ளைக்கு புண்ணியாக வாசனை நடக்கிறது. குழந்தைக்கு அந்த புண்ணியாக வாசனை சந்தர்ப்பத்தில் யாஜ்ஞவல்கியர் இருக்கார், விஸ்வாமித்திரர் இருக்கார், கௌதமர் இருக்கார், வசிஷ்டர் இருக்கார், பல மகரிஷிகள் அந்த இடத்துல இருக்கா. இந்த காசிராஜனுடைய பொண்ணா இருக்கக்கூடிய சுமதி, அதாவது முன் ஜென்மத்தில் சைபியா பிறந்தவள், இவரிடத்துல போய் யாஜ்ஞவல்கர் இடத்துல போய் சொல்றா, இது மாதிரி நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச முனிவர் இல்லையா, என்னுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை சொல்லுங்களேன் அப்படின்றார். அவர் ஞான திருஷ்டியில பார்த்துட்டு எல்லாத்தையும் விருத்தாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்றார். இவள் தான் சைபெய், பிறந்திருக்க பையன்தான் சத்ததனு அப்படின்றத ஜனக மகாராஜா தெரிஞ்சுக்கிறான். உடனே அந்த குழந்தை பெரியவனார வரைக்கும் இவ காத்திருந்து அவனையே கல்யாணம் பண்ணிட்டு இவா ரெண்டு பேரும் தர்மத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு தெரியுது. எதுக்கு இந்த கதை, இதனால எதுக்கு இந்த சொல்லப்படுறதுனால், கர்ம பிரஷ்டன் இல்லையா, இது இந்த கதையை பராசர மைத்ரேயர் சொல்றார். மைத்ரேயர் சொல்லிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறார். அவள் புரிஞ்சுதுன்னு சொல்லவே மேல போறார். ஒரு கர்மாக்களையும் விடாதவன் ராஜா சததனு. கர்மாக்களை விட்டவனை பார்த்து சௌக்கியமா அப்படின்னு கேட்டான். உடனே என்னாச்சு, சௌக்கியம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த ஒரு வார்த்தை, சௌக்கியமானு கேட்ட ஒரு வார்த்தைக்கே அடுத்த ஜென்மாவில் குள்ள நரி, கொக்கு, ஓனாய், சென்னாய், காக்க, மயில் இப்படின்னு பல பல ஜென்மாக்கள் இல்லையோ, எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தவன் பல ஜென்மாக்கள் இப்படி எடுத்தான். இது சொல்லணுமா? அதனால கர்ம பிரஷ்டனை பார்த்து நம்ம ஏன் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய். இது பொல்லா அரக்கன்னா நரசிம்மாவதாரம்னு தோணும் இல்லையா, ஆனா அப்படி இல்லை. இது நரசிம்மாவதாரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த இடத்துல பிரமேயம் நரசிம்மாவதாரத்தை பத்தி வரவே இல்லை. கிள்ளி கலைதல் அப்படின்னா இந்த இடத்துல அரக்கன் அப்படின்ற பிரயோகம் இருக்கு. அதனால இது ராவணனை குறிக்கிறது தவிர ஹிரண்யகசிபுவை சொல்லல. அசுரன் தான் ஹிரண்யகசிபு, இவன் அரக்கன். இவன் அரக்கர்கள் வேற, அசுரர்கள் வேற. அரக்கர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, சாஸ்திரத்தில் ராட்சசர்கள் அப்படின்னு பேரு, தானவர்கள் அப்படின்னு பேரு. இவா புலஸ்திய மகரிஷியுடைய வம்சத்துல வந்தவா. அசுரர்கள் அப்படி இல்லை, தேவதைகளுடைய பங்காளிகள், கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளைகள். தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர், அவருக்கு ரெண்டு பொண்ணு, ஒன்னு தித்தி இன்னொன்னு அதிதி. ரெண்டு பேரையும் அவ என்ன பண்றா, கஷ்யப பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறா. தித்தியினுடைய கர்ப்பத்தில் தோன்றினவர்கள் தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர்கள். அதிதியினுடைய கர்ப்பத்தில் தோன்றியவர்கள் தேவதைகள். அதனால் ரெண்டு பேருக்கும் அரக்கர்களுக்கும் அசுரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொல்லா அரக்கன், இவன் பொல்லாதவன் அப்படின்னு நம்மாழ்வாரம் சொல்ற ராவணனை பத்தி பேசும்போது, முன்பொலா ராவணன் தன் முதுமதில் இலங்கை அப்படின்னு திருக்குறுந்தாண்டகத்தில் வருது. கிள்ளி கலைந்தானை போர்ல 10 தலையோட ராவணன் வரான், அவனுடைய தலையை கிள்ளி எடுக்கிறான் பெருமாள், தலை முளைக்கிறது. இதே போல 101 முறை இல்லையா தலை முளைக்கிறது, மறுபடி மறுபடி கிள்றான். ஏன் அப்படின்னா 101 தலை ஏன் முளைச்சது அப்படின்னா, 101 பதிவிரதை பெண்களிடத்துல இவன் வந்து அவசாரப்பட்டானா, அதனால 101 முறை இவன் தலையானது அறுக்கப்பட்டதான். இந்த இடத்துல கிள்ளுவது அப்படின்னா நகத்தால செய்யக்கூடிய ஒரு காரியம். ராமன் பானத்தினால தானே கொன்றான், எப்படி நகத்தால கிள்னான்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ராவணனுடைய தலைய கொய்யறது அப்படின்னால் சம்ஹரிக்கிறது அப்படின்னா நகத்தால கிள்ளி எறிவதற்கு சமமான செயல்னு பெரியவாள் சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அனாயாசமா பண்ணான்னு அர்த்தம். சுவாமியே சாதிக்கிறார் இல்லையா, அத்தி வரக்கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் அப்படின்னு மெய்விரத மகாத்மியத்துல சுவாமி சாதிக்கிற விஷயம். கீர்த்திமை பாடி போய் அவனுடைய பெருமைகளை எல்லாரும் நாமெல்லாம் பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார், உத்தமமான ஒரு சங்கேத ஸ்தானத்துக்கு எல்லாரும் போறான். அப்போ சங்கேத ஸ்தானம்னா எல்லாரும் கூட்டமா ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அப்ப கூட்டமா தானே போகணும், எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடணும்னா. அப்ப எல்லாரும் வந்துட்டா நீ மட்டும் படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ற. அதுவும் எப்படிப்பட்டவள் அப்படின்னா உள்ள படுத்துட்டு இருக்கோ கண்ணழக மிக்கவளாம். அவளுடைய கண்ணழகுக்காகவே பரமாத்மா இயங்கின்னு இருக்கான், அவளை விசேஷமான முறையில கௌரவிப்பான்னு சொன்னான். அதனால நீ இல்லாதது கோஷ்டிக்கு அழகா இல்லை, அழகு குறைஞ்சு போச்சு, உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, குருவாரம் போய் சுக்கரவாரம் வந்துருத்துன்னு சொன்னான். இதுல இருந்து ஒன்னு தெரியறது, வியாழன் முடிஞ்சு வெள்ளி ஆரம்பிச்சிருத்துனா ஆண்டாளுடைய திருப்பாவ விரதம் ஆரம்பிச்ச நாளும் வெள்ளிக்கிழமையா இருந்திருக்கணும் இல்லையா. இதுல பெரியவாள் நிறைய வியாக்கியானம் பண்றா, இது சில பேர் சொல்றா இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நாள்னு. புல்லும் சிலம்பினகான், இந்த இடத்துல நாச்சியார் பொழுது விடிஞ்சதற்கான அடையாளத்தை காட்டுறான். முன்னாடியே சொல்லியாச்சே, இவ மறுபடியும் புல்லும் சிலம்பினகான்னு சொல்லுவா, இது புனருக்தி தோஷம் தானே அப்படின்னு சொன்னால், மறுபடி மறுபடியும் பக்ஷி கத்துறது பக்ஷி கத்துறதுன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாச்சியார் சொல்றா இது வியாக்கியானம் பண்ற பெரியவாள், நாச்சியார் சொன்னது தப்பு இல்லைன்றா. அப்போ சாமான்யமா சில பக்ஷிகளை சொன்னா, இப்ப விசேஷமா சில பக்ஷிகளை சொல்றா. இந்த இடத்துல அந்த இடத்துல புல்லும் சிலம்பினகான் அப்படின்னா கருடனை மாத்திரம் சொன்னதா அர்த்தம். இந்த இடத்துல அப்படி இல்லை, குயில் கத்துறது கருடன் கத்துறது அம்ச பக்ஷிகள் கத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்ற. சாஸ்திரத்துல சிலதை பார்க்கலாம் சிலதை பார்க்க கூடாது, சிலதை கேட்கலாம் சிலதை கேட்க கூடாது, சிலதை பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நிறைய பார்க்கலாம் ஆனா அது ஓலையிடுறத கேட்க கூடாது. இரண்யகசிபு இரண்யாக்ஷன் இல்லையா, இவா ரெண்டு பேரும் பூலோகத்தில் பறந்தப்போ நரி ஊழையிட்டு தான், நரி ஊழையிட்டு அபசகுணம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நரியோட முகத்தில் முழிக்கிறான் நாம, கழுதியை பார்க்க கூடாது. ஆனால் கழுதியினுடைய குரல் நமக்கு சுப சகுனம், கருடனை பார்க்கவும் பார்க்கலாம் குரலையும் கேட்கலாம். பட்சிகள்லாம் ஆகாசத்தில் வட்டமிடும், பார்த்துக்கலாம் வானத்தில் வட்டமிடுறத. ஆனா வெறுமனே ரெக்கைகளை அடிச்சுக்காது, ஒரு தடவை அடிச்சா பல தடவை பல மைல் தூரம் அது அப்படியே பறக்கும். இப்படி சில பட்சி விசேஷங்களை பத்தி நாச்சியார் இந்த இடத்துல சொல்றதா வியாக்கியானம் பண்றா, புல்லும் சிலம்பினகான் அப்படின்றதுக்கு. போதரி கண்ணினாய், போது அப்படின்னா மலர்னு அர்த்தம், பூ. அரினா வண்டுன்னு அர்த்தம். ஒரு தாமரை மலருக்கு நடுவுல வண்டு உட்கார்ந்துருக்கா போல இவ இருக்கா, எவ்வளவு அழகான கண் படைத்தவள். அரி அப்படின்னா மான் அர்த்தம், மான் விழி படைத்தவள் அர்த்தம். குள்ள குளிர குடைந்து நீராடாதே, படிந்து குடைந்து அப்படின்லாம் சொன்னா. ஒரு ராஜா பண்டிதர்கள் எல்லாருக்கும் பரீட்சை வச்சானாம், ஒரே ஒரு கேள்விதான் கேட்பானா அவன், அதுக்கு பதில் சொல்லணுமா, அதுக்கு திருப்தியா பதில் சொல்லிவிட்டா உடனே விசேஷமா சத்காரம் பண்ணுவானாம். ஒரு பெரிய வித்வான் வந்தார், அவரை பார்த்து கேட்டானா, நீ பசு மாதிரி குளிச்சேரா எருமக்கடா மாதிரி குளிச்சேரா அப்படின்னு. அந்த வித்வான் தன்னை ராஜா எருமக்கடா அப்படின்னு சொல்றான்னு நினைச்சுட்டு கோபம் வந்து பசு மாதிரி குளிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவனுக்கு சம்பாவனை கிடையாது, போயிட்டு வான்ட்டாராம். இன்னொரு வித்வான் வந்தால் அவர் நம்ம நன்னா லௌகீகங்கள்லாம் தெரிஞ்சவர், அவரிடத்துல இதே கேள்வி கேட்டான். அவர் புரிஞ்சுண்டு எருமக்கடா மாதிரி நான் படிந்து குடைந்து நீராடினேன்னு சொன்னாராம். உடனே விசேஷமான சம்பாவனை எல்லாம் பண்ணி அமைச்சாராம். எருமக்கடா தான் தண்ணியில போய் உட்கார்ந்துருக்கோம் பாத்துக்கலாம் குட்டையில, பசு அனாவசியமா இறங்கவே இறங்காது, அவ்வளவு சீக்கிரம் இறங்காது, கரையிலேயே நிற்கும். அதுபோல குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். இது மாதிரி படுத்துருக்கலாமா, தப்பு இல்லையா? இது எப்பேற்பட்ட நல்ல நாள், எல்லாரும் வந்திருக்கார், நீயும் வர வேண்டாமா? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் பாவாய், தனியா பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்காத, எல்லாரோடையும் சேர்ந்து சேவிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்றா நாச்சியார். இதுவரைக்கும் பார்த்தது சாமான்யமான அர்த்தம், விசேஷமான அர்த்தத்தில் பார்த்தாலும் சுவாபதேசத்தில் பார்த்தாலும் இது ரொம்ப அழகான பாசுரம். இது ஒரு வசந்த ஆச்சாரிய கிருத்தியங்கள்லாம் இதில் பேசப்படுறது. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, பெருமாள் கொக்க பிளந்து போட்டான். அத மாதிரி ஏமாத்தக்கூடிய ஒரு ஆசுர பிரகிருதிகள் எல்லாத்தையுமே இவன் பிளந்து போட்டுடுவான். அவன் பண்றா போலயே ஆச்சாரியர்களும் பண்றா. ஒரு அழகான ஒரு கதை வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா, அகோபில மடத்தில் 42 பட்டம் ஐசிங்கர் ஸ்ரீமதி இஞ்சிமேடு ஐசிங்கர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தப்போ வடதேசத்திலிருந்து ஒருத்தன் வரா அவரிடத்த வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப 41 பட்டம் காரக்குறிச்சி ஐசிங்கரும் இருக்காராம். காரக்குறிச்சி ஐசிங்கர் இஞ்சிமேடு ஐசிங்கரை நியமிச்சார், அவரோட போய் வாதம் பண்ணி ஜெயின். அவனும் ஆசனத்தில் உட்கார்ந்துக்கிறான், இவரும் ஆசனத்தில் எழுதியிருக்கார். அவன் வாதம் பண்றான், இஞ்சிமேட்டு ஐசிங்கரால வாதமே பண்ண முடியலையா. மறுநாள் கார்த்தால பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்சுக்கிறான், பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறப்போ பெருமாள் ஒரு சித்திராசனத்தை காண்பிச்சான். அவனுடைய ஆசனத்தை டோலையில இருக்கக்கூடிய கண்ணன் நேர போனால் இவர் ஆசனத்துல உட்காராமல் கீழே உட்கார்ந்தாராம். பரமஹம்ச பரிவுராஜகரா இருக்கக்கூடிய இவர் கீழே உட்கார்ந்தா அவனும் உட்காரணும், கீழேதான் உட்காரணும். ஆகையினால சரி அவன் கீழே உட்கார்ந்தானா, அவனுக்கு வாயில வார்த்தையே வரலையா. ஏன் அப்படின்னா அந்த ஆசனத்துக்கு அடியில அவன் வந்து மை தடவி வச்சிருந்தானா, ஏதோ ஒரு மந்திர போட்டு வச்சிருக்கான் அந்த ஆசனத்துக்கு, அதனால வந்து வார்த்தையே வரலையா. ஏமாத்திரவா யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் காண்பிச்சு கொடுக்கக்கூடியவன் பெருமாள். ஆச்சாரியர்களுக்கு எந்த விதமான கலக்கமும் ஏற்பட விடமாட்டான்ற தெரியுது. பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த இடத்துல சுவாபதேசத்தில். பொல்லா அரக்கன் யாரு? சாஸ்திரம் சொல்றது சரீரம் லங்க பட்டினம்னு சொல்றது. சரீரமே குருக்ஷேத்திரம், சரீரமே ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் நம் சரீரத்தில் தான் நடக்கிறது நிச்சயமா. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்றார். ஸ்ரீலங்காவை சமுத்திரம் சூழ்ந்திருக்கு, அதே போல சரீரத்துக்கு ராஜா யாருன்னா மனஸ். அங்க சொல்லப்பட்ட ராவணனும் யாரையும் சேவிக்க மாட்டான், இங்க சொல்லப்படுற மனசும் யாருக்கும் அடங்கி நிற்காது. ராவணனே எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் அதை காட்டில ரொம்ப கொடுமையான விஷயம் நம்முடைய மனசு. ராவணனுக்கும் பத்து தலை, நம்முடைய மனசுக்கும் கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சுன்னு பத்து தலை இல்லையா? ஆனா ராவணனை காட்டில ரொம்ப கொடுமையானது மனசு. ஆழ்வார் சாதிக்கிறாரே, ஆவி திகைக்கு ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். இந்திரியங்கள் படுத்துற பாட்டை நம்மளால சொல்லி மாற முடியாது. எந்த வயசுலயும் இந்திரியங்கள் நம்மளை படுத்திரும். இப்பதான் படுத்தோம், அப்பதான் படுத்தோம்னு கிடையாது, எல்லா சமயங்கள்லயும் இந்திரியமானது படுத்தும். இந்த இந்திரியங்கள் அடக்கிறதுக்கு ஒரே வழி எதுன்னா, மனசை அடக்கிறதுக்கு ஒரு வழி ஆச்சாரியனுடைய திவ்ய கடாட்சம். ஏன்னா மனசை அப்படியே அலப்பாய விட்டால் நம்மளுடைய ஆத்மாவுக்கு கேடு விளைவிக்கும். எப்படி லங்கையிலிருந்து அசோகவனத்தில் சீதைய மீட்டுண்டு வர்றதுக்காக பெருமாள் ஆஞ்சநேயர் அனுப்பினாரோ, ஆஞ்சநேயர் அப்படின்றவர் பரமாச்சாரியன் அவர் அனுப்பினாரோ, அதுபோல நாமளும் நம்முடைய ஆச்சாரியர்களை கலந்து லங்கையாகிற சரீரத்தில் இருக்கக்கூடிய மனசை மீட்கிறதுக்கான ஒரு வழியை நாம வந்து தேடணும். கீர்த்திமை பாடி போய் ஆச்சாரியனுடைய கீர்த்தியை நாம பாடணும்னு சொல்லியிருக்கு. பாவை களம்புக்கார் காலக்ஷேப கோஷ்டி நடக்கிறது, அங்க நடக்கிறப்ப எல்லாரும் தெரிஞ்சுட்டு வந்துட்டா, கோஷ்டியில ஆச்சாரியன் விஷயங்களை பிரஸ்தாபிக்கிறார். அப்படி இருக்கணும் நாமளும். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு பிரகஸ்பதி மதம் அஸ்தமிச்சு சுக்கர மதமானது உதித்தது அப்படின்னு சொல்றார். பிரகஸ்பதியுடைய மதம் சாருவாக்க மதம், நிரீஸ்வர வாதத்தை சொல்லக்கூடிய சாருவாக்க மதம், அதை பெரியவாள் யாருமே ஏத்துக்கல. அப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானமானது நீங்கி ஞானமானது பிரகாசிச்சதுன்னு சொன்னான். புல்லும் சிலம்பினகான் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் பேசப்படுறா. எப்படி ஆச்சாரியர்கள் பேசுறான்னா கருடனை போல பேசுவான்னு சொன்னான். ஹம்சத்தை போல க்ஷீரத்தை எடுத்துட்டு தண்ணிய விட்டுறக்கூடியவான், குயில் போல மிடுக்கா இருக்கக்கூடியவா, அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் பேசுகிறார்கள். பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடு மரியாது என்னது வந்தென்ன, இமையோர் திசை பயழில் வேதம் இன்று மறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து அவ்வையும் மகிழ அந்நமது ஆயிருந்து அங்கு அறநூல் உணர்த்த அது நம்மை ஆளும் அரசே. அப்படி ஆழ்வார் இந்த ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்றார். போதறி கண்ணினாய், போது அப்படின்னா இந்த இடத்துல காலம்னு அர்த்தம், அறினா போக்குறதுன்னு அர்த்தம், காலக்ஷேபம் பண்றார். ஆச்சாரியர்களை அண்டி பதம் பதமாக அர்த்தத்தை தெரிஞ்சு அவள் காலக்ஷேபம் பண்றா. அந்த காலக்ஷேபம் பண்றதிலேயே நாட்டத்தை உடையவர்கள், திருஷ்டியை உடையவர்கள். அதனால இந்த இடத்துல போது அறி கண்ணினாயின்னு சொன்னான். குள்ள குளிர்ந்து குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ உத்தமமான ஆச்சாரியருடைய குணகணங்கள்ல நம்ம நீராடணும் இல்லையா, படுத்துட்டு இருக்கோமே, சோம்பல் இருக்க, இந்த சோம்பேறித்தனத்தை நீக்கணுமே. பெருமாளை மனசுல தியானம் பண்றது நீராட்டம், அர்ச்சாவதாரத்தில் அவனை சேவிச்சால் அது குடைந்து நீராடுறது இல்லையா, அவதாரத்தை நினைச்சால் அது குளிர நீராடுறது, வைகுண்டத்தில் எம்பெருமானை சேவிக்கிறது அப்படின்றது குள்ள குளிர குடைந்து நீராடுறது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆச்சாரியன் மூலமாக நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல நாச்சியார். இந்த புள்ளின் வாய்க்கு இண்டானை அப்படின்ற பாசுரம் இருக்கோ இல்லையோ, அது தொண்டரடி பொடியாழ்வார எழுப்பக்கூடிய பாசுரம். பாவாய் அப்படின்னா பரமகாந்தின்னு அர்த்தம். ஆழ்வாருடைய கோஷ்டிகள் இவர் தான் பரமகாந்தி இல்லையா, ரங்கநாதனை தவிர வேற ஒருத்தரை பத்தி சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். வேற எந்த பெருமாளையும் சேவிக்க மாட்டேன், கிராமத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாளே, அரங்கனை தவிர வேறொரு குரங்கனை பாடேன் அப்படின்னு. இவர் அதிகமாக பாசுரங்களே பண்ணல இல்லையா, 45 பாசுரங்கள் திருமாலை, 10 பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி. அப்ப திருமாலை அறியார், திருமாலையே அறியார் அப்படின்னு சொல்றா ஒரு வார்த்தை. அப்படி ஒரு பரமை காந்தி அவர். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு ரங்கநாதன் இடத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு அவருக்கு. இச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானு சாதிக்கிறார் ஆழ்வார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்றுன்னு சொன்னா இந்த இடத்துல ஆழ்வார் சாதிச்சிருக்கார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கன விருள் அகன்றது காளையம்பொழுதாய் அப்படின்னு. கன இருள் அகன்றதுன்னா பிரகஸ்பதி மதம் அகன்று சுக்கராச்சாரியாருடைய சுக்கர மதமானது உண்டா தோன்றியது அப்படின்னு ஆழ்வார் காட்டியதாக இந்த இடத்துல நம்மளால காட்ட முடியும். பக்தர்களுடைய அடிப்பொடி தொண்டர் அப்படின்னு பேர் இந்த இடத்துல அவருக்கு. போது அரி கண்ணினாய் எப்படின்னா எப்பவும் புஷ்பத்தை கிரகிக்கிறதுலயே அவர் வந்து புஷ்பத்தை ஸ்வீகரிக்கிறதுலயே அவர் கண்ணா இருந்தார். அப்படிப்பட்ட ஆழ்வார இந்த பாசுரத்தினால நாச்சியார் எழுப்புறதாக இந்த தொண்டர் அந்த இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. இதோடு இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.